இந்த வாழ்க்கை ஒரு நாடக மேடை, அதில் நடித்திடும் நடிகர்கள் நாம். இந்த வாழ்க்கை ஒரு புத்தகம் என்றால் அது கூறிடும் பாடம் நாம். இந்த வாழ்க்கையில் கதைகளோ நூறு, அந்த கதைகளை நான் உனக்கு சொல்கிறேன் கேளு. ஏ இறைவனிடம் வேண்டினான். இறைவா எனக்கு ஒரு வரம் தா,